அஸ்மத்குருப்யோ நம ஸ்ரீஹரயே நம ஸ்ரீஹரயே நம ஸ்ரீஹரயே நம கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நிர்மக்னஸ்ருதி ஜால மார்க்கண தசா தத்த க்ஷணைர் வீக்ஷணங்கி அந்தஸ்தன் வரிவாரவிந்த கஹனான்யௌதன்வதீநாமபான் நிஷ்ப்ரத்யூஹ தரங்கரிங்கணமிதஹ ப்ரத்யூட பாதஸ்தடாம் டோளாரோஹ சதோஹனம் பகவதோ மாத்ஸ்யம் வபுஃ பாது நஹ பகவதஹ மாத்ஸ்யம் வபுஃ பாது நஹ மாத்ஸ்யம் வபுஃ பாது நஹ முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்க்ருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருதஹ ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹ வேதை சாங்க பதக்ரமோபநிஷதைஹ காயந்தி யம் சாமகாஹ த்யானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுஹ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ நூனம் த்வம் பகவான் சாக்ஷாத் ஹரிர்நாராயணோ வ்யயஹ அனுக்ரஹாய பூதானாம் தத்ஸே ரூபம் ஜலோகஸாம் நமஸ்தே புருஷஸ்ரேஷ்ட ஸ்தித்யுத்பத்யப்யகேஸ்வர பக்தானாம் ந ப்ரபன்னானாம் முக்யோ ஹ்யாத்மகதிர் விபோ சர்வே லீலாவதாராத்தே பூதானாம் பூதிஹே தவ ஞாதுமிச்சாம் யதோ ரூபம் யதர்த்தம் பவதா த்ருதம் சோனுத்யாதத்ததோராஜ்ஞா ப்ராதுராசீன் மஹார்ணவே ஏகஶ்ருங்க தரோ மத்ஸ்யோ ஹைமோ நியுதயோ ஜனஹ பிரளய பயோதி ஜலே கோபால கிருஷ்ணா த்ருதவானசி வேதம் விஹித வஹீத்ர சரித்ரமகேதம் கேஷவா த்ருத நின சரீரா ஜய ஜகதீஷ ஹரே த்ருதமீன ஷரீரா ஜய ஜகதீஷ ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பகவானுடைய தசாவதார வைபவம் அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட முதல்ல மத்ஸ்யாவதாரம் அந்த லீலையை பார்க்கலாம். பொதுவா வராக அவதாரம் போன்ற அவதாரம் கழிஞ்சதுதான் மத்ஸ்யாவதாரம் வரும். ஆனா நம்ம மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் அப்படின்னு சொல்லி பழகினதுனால முதல்ல மத்ஸ்யாவதாரத்தை அனுபவிக்கலாம். மத்ஸ்யம் அப்படின்னா மீன். பகவான் ஒரு மீனுடைய வடிவத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். இதுவே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மத்ஸ்யம் அப்படிங்கிறது ஜுகுப்சிதம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மத்ஸ்யம் அதனுடைய குணம் என்னன்னா தன்னுடைய இனத்தையே சாப்பிடும். கொஞ்சம் நீச்சமானது அப்படின்னு கொஞ்சம் அருவறுப்பா இருக்கும்லப்பா மத்ஸ்யத்தை பார்த்தா. ஆனா பகவான் எதற்கு மத்ஸ்யாவதாரமா வந்திருக்கார் அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது என்னது எதற்கு அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மளுக்குள்ள எழும்பணும். அப்பதான் அதனுடைய தத்துவம் புரிஞ்சுக்க முடியும். இந்த மத்ஸ்யாவதாரத்துல இருந்து என்ன புரிதல் வரும் அப்படின்னா, ஒரு கடைக்கு ஒரு அம்மையும் குழந்தையும் போறா. அங்க ஒருத்தர் இருந்தார். அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுதோ. ஒரு பெரிய பாக்ஸ்ல சாக்லேட் எல்லாம் நினைச்சு அந்த குழந்தைய முன்னாடி காட்டுறா. குழந்தைய எடுத்துக்கோ, உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ இந்த சாக்லேட்ஸ் அப்படின்னா. குழந்தை வேண்டா மாமா பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. எடுத்துக்கோடா நான் தானே தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அம்மை எதுவும் திட்டமாட்டா அப்படின்னு அம்மைய பார்த்தா. வந்துட்டு குழந்தைய சொல்றா, இல்லை மாமா வேண்டாம் அப்படிங்கிற. அப்புறம் என்னாச்சு இந்த குழந்தை எடுக்க மாட்டேங்கிறான்னு அம்மா கிட்ட கேக்குறா. அம்மையும் சொல்றா, எனக்கு தெரியல இப்படி பண்ண மாட்டானவன், பொதுவா எடுத்துக்கிற வழக்கம் தான், இன்னைக்கு என்ன எடுத்துக்கல தெரியலை அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னா நானே தரேன் உனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா வந்து ஃபுல் கை நிறைச்சும் சாக்லேட்ஸ் எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. அப்ப அந்த குழந்தைய அம்மைய பாக்குறா, வாங்கிக்கோடா அப்படிங்கிறா. சரி அப்படின்னு அந்த குழந்தை அத்தனை சாக்லேட்ஸும் வாங்கி போட்டுண்டான் அவனுடைய பாக்கெட்ல. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப சந்தேகம், ஏன் இந்த குழந்தைய எடுத்துக்கல சாக்லேட்ஸ், அவனுக்குதான் சாக்லேட் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னதும் வெளியில வந்ததும் குழந்தைகிட்ட கேக்குறா, ஏன் குழந்தைய நீ எடுத்துக்கல அப்படின்னதும், அம்மா நான் எடுத்துட்டேனா என்னோட குஞ்சு கைக்கு அஞ்சோ ஆறோ சாக்லேட் தான் கையில கிடைக்கும், அதே அவர் தந்ததுனால பாத்தியா 10-15 கிடைச்சிருக்கு, அதனாலதான் நான் வேண்டாம்னு முதல்ல சொன்னேன், அவர் தருவார்னு எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கையில தான் வேண்டாம் சொன்னேன் அப்படின்னா. அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குழந்தையோட அந்த யோசனை. இப்ப இந்த கதையை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு வச்சு வந்து நம்ம பல விஷயங்களும் பண்ணுவோம் சுகத்துக்காக. அப்போ அந்த அதுலேருந்து வரக்கூடிய சுகம் சின்ன சின்ன சுகமா தான் இருக்கும். நம்ம கையிலேருந்து எடுத்துக்க கூடிய சுகம் சின்னதா தான் இருக்கும். நம்மளை விட்டு நம்மளையும் படைத்த அந்த பரம்பொருள்கிட்ட, பெரிய கையுடைய அந்த பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம் அகில் பேரானந்தம் கிடைக்கும். சின்ன சின்ன சுகம் அல்ப சுகம் போய் பேரானந்தத்தையே தரக்கூடிய கைகளை அல்லவோ நம்ம சரணம் அடையணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தையும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்க முடியும். அப்படி வாழ்க்கையின் சுகத்தை எப்படி வர்த்தனம் பண்ணலாம் அதிகரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க முடியும் இந்த மத்ஸ்யாவதாரத்துல. ஸ்ரீமத் பாகவதத்துல பரீட்சித் ராஜாவும் ஸ்ரீ சுக்கரும் அவளுக்குண்டான சம்பாஷணத்துல அஷ்டம ஸ்கந்தம் 24வது அத்தியாயத்துல மத்ஸ்யாவதார கதையை வர்ணனம் பண்ணியிருக்கார். அதை பிரமாணம் வைத்துதான் அடியனுடைய உபன்யாசம். பரீட்சித் ராஜா ஸ்ரீ சுக்கரை பார்த்து கேக்குறார், பகவன் ஸ்ரோத்துமிச்சாமி ஹரேர் அத்புத கர்மணஹ அவதார கதா மாத்யாம் மாயா மத்ஸ்ய விடம்பனம். பகவன் எனக்கு ஆசையா இருக்கு பகவானுடைய அத்புதமான கர்மணம் கர்மணஹா பகவானுடைய அத்புதமான அவதார கதையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அது மாயா மத்ஸ்ய விடம்பனம் மத்ஸ்யாவதாரம் பண்ணினாரே அது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கிற. யதர்த்தமதாத் ரூபம் மாத்ஸ்யம் லோக ஜுகுப்சிதம் தமப்பிரகிருதி துர்மர்ஷம் கர்மக்ரஸ்தைவேஸ்வரா. பகவான் வந்து ஸ்வதந்திரமா இருப்பவர், எல்லாங்கையும் இருப்பவர், இங்கும் நிறைந்தவர். அப்படி இருக்கக்கூடிய பகவான் எதற்கு இந்த மத்ஸ்யமான ஒரு மத்ஸ்யத்தினுடைய ரூபம் எடுத்துட்டு அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எனக்கு கேட்கணும். லோக சுகாவகம் இது எதற்கு கேட்கறாங்க, சர்வலோகம் எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படணும், இந்த கதை கேட்கற ஒரு நிம்மதி ஏற்படணும், எல்லாருக்கும் உபகரிக்கணும் இல்லவா. ஒரு ஒரு விஷயம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதை எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறதானே நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அது என்ன தெரிஞ்சுண்டு அந்த கதையினுடைய சாரத்தை எடுத்துக்கிறது தானே, அதனால நம்மளுக்கு பிரயோஜனம் லோக பிரயோஜனம் ஏற்படுறதுனா நிச்சயமாக அந்த கதையை கேட்கணும் இல்லவா. அதனால பரீட்சித் ராஜா ஸ்ரீ சுக்கர் தக்க ஸ்ரீ சுக்கர் பதில் சொல்றார், கோ விப்ரதுர சாதுனாம் சந்ததாம் அபிஜேஸ்வர ரக்ஷாம் இச்சம் ஸ்தனூர்தத்தே தர்மஸ்யார்த்தஸ்ய ஜெய்வஹி. பகவான் வந்து பல அவதாரங்கள் எடுத்திருக்காருப்பா, அந்த அவதாரங்கள்லயே என்ன விசேஷம் அப்படின்னா, சரண் வாயுரிவேஸ்வரஹா பூதேஷு, ஒரு வாயு வந்து பூதங்களுக்குள்ள அதாவது சரீரத்துக்குள்ள போயிட்டு வர்றது, வாயு சஞ்சாரம் பண்றது, வெளியிலயும் சஞ்சாரம் பண்றது. ஆனா எதுக்காவது பற்றிக்கிறதோ, அந்த பற்றுதல் இல்லையே வாயுக்கு, எதுவும் பாதிக்கிறது இல்லையே, எந்த சரீரத்தினுடைய தன்மை குணமும் எதுவுமே வாயுக்கு பாதிக்கிறது இல்லையே. அதே மாதிரி பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். அந்த ஆனா அந்த அவதாரங்களுக்கு இந்த சரீரமா இருக்கக்கூடிய சாரீரிகமான குணங்களோ வேற மற்ற விஷயங்களோ எதுவுமே பாதிக்காது. அவர் எப்பவுமே சுதந்திரதான் இருக்கார். ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னா சாட்சாத் நாராயணனும் இந்த அவதாரத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம் ஆகிறது. இந்த ஸ்ரீசுக்கரில் சொன்ன அந்த வார்த்தையிலேருந்து நம்ம தான் புரிஞ்சுக்க முடியறது அந்த அர்த்தம். அப்புறம் ஸ்ரீசுக்கர் சொல்றார், மத்ஸ்யாவதார கதை தானே கேட்டாய், அதுக்கு காரணங்கள் உண்டு. ரெண்டு காரணங்கள் பிரதானமாக எடுத்து சொல்றார். முதல் காரணம், காலேனாகத நித்ரஸ்ய தாது சிசைஷோர் பலி முகதோ நிஸ்ருதான் வேதான் ஹயக்ரீவோந்திகோ ஹரத். ஹயக்ரீவருடைய கதை. என்ன ஹயக்ரீவருடைய கதை? பிரம்மாவுடைய முகத்திலேந்து வேதத்தை திருடிண்டு போயிட்டார் ஹயக்ரீவர் அப்படிங்கிற ஒரு அசுரன். அந்த அசுரனை நிக்கிரகம் பண்ணி அந்த வேதத்தை காப்பாத்துறதுக்காக பகவான் மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கிற அந்த லீலையை எடுத்தார், லீலையை பண்ணினார் அப்படின்னு சொல்றார். ஞாத்வா தத் தானவேந்திரஸ்ய ஹயக்ரீவஸ்ய சேஷ்டிதம் ததார ஷபரி ரூபம் பகவான் ஹரிரீஸ்வர. அந்த ஹரி ஷபரி ரூபத்தை கை கொண்டார்னு சொல்றார். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, தத்ர ராஜர்ஷி கஷ்சின் நாம்னா சத்யவ்ரதோ மகான் நாராயண பரோ தப்யத் தபஸ சலிலாசனஹ. சத்யவிரதன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு நாராயண பரோ தப்யத், நாராயண பரமான ராஜா அப்படிங்கிறார். அதாவது பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய ராஜா, சத்சங்கம் இருக்கக்கூடிய அந்த ராஜா யாரு? சத்யவிரதன். அந்த சத்யவிரதனுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக பகவான் மத்ஸ்யாவதாரத்தை கை கொண்டார் அப்படின்னு ரெண்டாவது காரணம் சொல்றார். இன்னைக்கு முதல் காரணமான ஹயக்ரீவருடைய கதை, அந்த ஹயக்ரீவரை வதம் பண்றக்குள்ள கதையை அனுபவிக்கலாம். சாஸ்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோமே, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, வேதம், ஸ்மிருதிகள், இதிகாசம், புராணங்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் சாஸ்திரம். நம்ம எதுக்கு எடுத்தாலும் சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு பிரமாணமா எடுத்து காட்டுறோம். அதுல முதல்ல வேதம் தான், வேதத்திலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா வேதத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்குன்னா இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்க மாட்டோம். ஏன்னா வேதமே பிரமாணம் தான், அதுக்கு ஒரு வேற ஒரு பிரமாணம் அவசியம் இல்லையா? அதனால்தான் ஸ்வயம் பிரமாணம் அப்படின்னு வேதத்தை சொல்றா. வேதத்துல ஒண்ணு சொல்லியிருக்குன்னா அதுதான் அல்டிமேட், அதுக்கு மேல ஒரு குவெஸ்டின் இல்லை, அதுக்கு ஒரு ப்ரூஃபும் அவசியம் இல்லை. வேற எங்கேயாவது புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா இதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா வேதத்துல அப்படி சொல்லியிருக்கு, அதனால புராணத்துல போட்டிருக்கு அப்படின்னு வேதத்தை தான் ப்ரூஃபா வச்சுப்பா. அப்ப வேதத்துக்கு ஒரு பிரமாணம் இல்லாததுனால வேதமே ஸ்வயம் பிரமாணம். அப்ப வேதத்தை காப்பாத்துறது யாருனுடைய வேலை அப்படின்னா பகவானுடைய வேலைதான், பகவானுடைய பொறுப்பு. அவர் எடுத்துட்டு இருக்க வேதத்துக்கு எந்த ஒரு நிகழ்வும் வராம பார்த்துக்கிறது பகவானுடைய சத்தியம் அப்படின்னு எடுக்கிறார். அப்ப இது ஒரு பிரளய காலம், பிரளய காலம். பிரளயம் அப்படின்னாலே பிரகர்ஷேன லயம் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் லயிக்கிறது. நம்மளுடைய ஆத்மீயமா பாக்கறத எதுலேருந்து வந்தோமோ அதுலயே போய் லயம் அடையறது, அதுதான் பிரளயம். அது ரெண்டு விதமான பிரளயம் உண்டு, ஒன்னு பிராகிருத பிரளயம், இன்னொன்னு பிரம்ம பிரளயம். பிராகிருத பிரளயம் அப்படின்னா இப்போ ஒரு செடி வந்திருக்கு, அந்த செடி வந்து காலமாயி திருப்பி மண்ணிலேயே விழறது, மண்ணோட மண்ணா ஆயிடுறது. இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போறது, மண்ணோட மண்ணா போயிடுறது. அப்படி நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த மண்ணோட மண்ணா போயிடுறது, அது பிராகிருத பிரளயம். அது நம்மளுக்கு தெரியும், எல்லாம் ஜலம் எல்லாம் முங்கி எல்லாம் பகவான்ல போய் லயிப்போம் அப்படின்னு. இன்னொன்னு பிரம்ம பிரளயம். ஞானம் எல்லாம் பிரம்மத்துல ஒடுங்கறதே பிரம்ம பிரளயம் அப்படின்னு சொல்றது. அந்த ஞானம், பிரம்ம ஞானத்தை அடைந்து அந்த ஆத்மா பகவான்கிட்ட போய் லயிக்கிறது பிரம்ம பிரளயம். அப்ப இங்க வந்து பிரளய காலம் ஏற்படுறது, எல்லாம் ஜலம் பூரா நிரம்பி இருக்கு. அப்போ பகவான் வந்து அங்க அனந்த சாயியாக படுத்துட்டு இருக்கார். அனந்த சாயியாக சேஷ பரியங்கத்துல படுத்துட்டு இருக்கார். எல்லாருக்கும் தூக்கம் வரணும்னா அவாவாளுடைய இடத்துல படுத்துட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு சில பேருக்கு உண்டு. சிலவாலாம் அவாவா பெட்டையே சுருட்டின்னு போயிடுவா. அது மாதிரிதான் அந்த திருமகிஷி ஆழ்வார் வந்து அவரை கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நேர போய் பகவான் போய் பகவான பார்த்து சொல்றார், நின் பைநாகப்பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றத பகவான் அதை கேட்டதும் ஒரு கடாட்சம் பண்றார். அனந்தன் வந்து சுருன்னு சுருட்டிட்டான். சுருட்டி எப்படி நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி பகவானும் எடுத்துட்டு ஆழ்வார் பின்னாடியே போனார் அப்படின்னு ஒரு இது. திருப்பி ஆழ்வார் திருப்பி அதே இடத்துக்கு அழைச்சா, திருப்பி வாங்கோ அப்படின்னு சொன்னதும் ஆழ்வாரும் பகவானும் வரார். பகவான்கிட்ட பார்த்து சொல்றார், நீ பைநாகப்பாயை விரித்துக்கொள். அழகா விரிச்சுண்டு பகவான் அனந்த சாயியாக படுத்துட்டாராம். அந்த பெருமாளுக்கு யதோக்தகாரின்னு பேர். யதோக்தகாரினா என்ன அர்த்தம்? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அர்த்தம். ஏன் அவருக்கு இப்படி கேட்கணும் அவசியம் உண்டா அப்படின்னா, அவருக்கு பேரே பக்த பராதீனன் அல்லவா. பக்தன் சொல்படிக்கு நிற்பார் பகவான். அவ்வளோ அன்பு பகவானுக்கு பக்தன் மேல, பிரியம், பக்த பராதீனன், கருணா வாரிதி அல்லவா பகவான். அப்போ அந்த ஆதிசேஷன் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, கைங்கரியத்துக்கே உத்தம உதாரணம் அவர் தான். எப்படி கைங்கரியம் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆதிசேஷனை குருவா வச்சுட்டு நம்ம பண்ணினோம்னா நிச்சயமா கைங்கரிய பூர்த்தி ஆகும். ஆதிசேஷன் எப்படி இருப்பார்? நின்றால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம். பகவானுக்கு உக்காரணம் அப்படின்னா பகவான் அனந்தாசனாக மாறிடுவார். பகவானை புறப்பாடு பண்ணணும், பக்தர்களுக்கெல்லாம் பகவானை காட்டி கொடுக்கணும் அப்படின்னா சேஷ வாகனம் ஆயிடுவார். பகவானுக்கு படுத்துக்கணும், ஓய்வெடுத்துக்கணும் அப்படின்னா சேஷ தர்ப்பமாக ஆயிடுவார். இப்படி என்ன பகவானுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த விதத்துல ஆதிசேஷன் வந்து நிற்பார் பக்தனாக. பகவதில் சொல்றார் ஆதிசேஷனை பத்தி, மிருணாள போகசயத சேஷ போக பர்யங்க ஏகம் புருஷம் சயானம். மிருணாள போகயத சேஷ போக, எப்படி இருக்கணுமோ அப்படி உத்தமா இருப்பார் ஆதிசேஷர். அந்த ஆதிசேஷர் மேல பகவான் படுத்துட்டு இருக்கிற அழகு சொல்லணுமா? நீலமேக வர்ணன் அல்லவோ, அழகா அந்த நீலமணி ஆட்டமா நீட்டி கால நீட்டி படுத்துட்டு இருப்பார். அழகுனா அழகு. பகவானும் படுத்துட்டு இருக்கிற அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுவார்? அந்த ஆயிரம் தலை இல்லையோ, அனந்தன்னு பேருண்டே ஆதிசேஷனுக்கு, அந்த அனந்தன் ஆயிரம் தலை அழகா விரிச்சுண்டு பகவானுக்கு கொடையாக இருப்பார். யாரையும் தீண்ட விடமாட்டார் பக்கத்துல, ப்ரொடெக்டடா பகவான் அண்ணா கண்ணு கருத்துமா பார்த்துட்டு இருப்பாராம் ஆதிசேஷன். தாயார் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, பெருமாளுக்கு திருவடி சேவையை பண்ணிட்டு இருக்கார், பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறத தாயாரும் அவர் பாப்பாரோ நம்மள பாப்பாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் பெருமாளை. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, ஆதிசேஷனை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காராம். இது என்னடா அப்படின்னா, என்ன பெருமாள் என்ன பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு யோசிக்கிறார் தாயார். தாயாரும் நன்னா ஜம்முன அலங்காரம் பண்ணி பாத சேவை பண்ணிட்டு இருக்கா, அவர் பார்ப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்கா. நான் பெருமாள் பார்க்க மாட்டேங்கிறா, பெருமாளும் அனந்தனை பார்த்துட்டு இருக்கா, அந்த ஆயிரம் தலையுடைய அனந்தனை பார்த்துட்டு இருக்கா. என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்கறத, அந்த அனந்தன் ஆயிரம் தலை இருக்கு, அந்த ஆயிரம் தலைக்கு மேல அழகா ஒரு மணி இருக்கா. ஒவ்வொரு மணியும் அப்படி பிரகாசிக்கும், தளங்கும். அந்த மணியில பிரதிபிம்பம் அடிக்கிறதா. என்ன பிரதிபிம்பம்னா, அந்த நேர ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தாயாருடைய பிரதிபிம்பம் அந்த ஒவ்வொரு மணியிலையும் காண்றதா. பெருமாள் நேரா லட்சுமி தாயாரை பார்த்தா ஒரு தாயார தான் பார்க்க முடியும், இதுனா 1000 ரூபமா பார்க்கலாமே. 1000 மணியிலையும் அந்த தாயாரை பார்த்து அந்த தாயாருடைய அழக ரசிக்கலாமே பெருமாளுக்கு அப்படின்னு எத்தி எத்தி ஒவ்வொரு மணியா பார்த்துட்டு இருக்காராம் பகவான். தாயாருக்கும் தெரிஞ்சுடுத்து எப்படியோ பாக்குறாரே அவர் நம்மள அப்படின்னு பாத சேவை பண்ணி சந்தோஷமா இருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்கு சொல்லிட்டு வந்தேன், அந்த அனந்தர் அப்படி ஒரு கைங்கரியத்தையும் பண்றார் ஆதிசேஷன். பகவானுக்கு தாயாருடைய அழக ரசிக்கிறதுக்குண்டான வழியும் பண்ணி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட கைங்கரிய உபகாரி ஆதிசேஷர். இப்படி இருக்கிறதுதான் அந்த ஹயக்ரீவன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அசுரன் பகவானை திருடிண்டு போலாம், பகவானை தூக்கிண்டு போலாம்னு வந்தார். பகவான் பக்கத்துக்கு வந்ததும் ஆதிசேஷனுக்கு கோபம் வந்து தன்னுடைய அந்த விஷ ஜுவாலைய கக்கறார். அந்த விஷத்தினுடைய தாபத்தை தாங்க முடியாம அந்த ஹயக்ரீவன் என்ன பண்றார், பகவானையோ தூக்க முடியலை, என்ன பண்ணிடலாம், பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து வந்து பிரம்மா வந்து அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கார், அவருடைய முகத்துல இருக்கக்கூடிய வேதத்தை திருடிண்டு போலாம் அப்படின்னு அந்த பிரம்மாவுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த வேதத்தை அப்படியே திருடிண்டு போயிட்டார். இது என்ன அப்படின்னா, பிரமேயத்தை கொண்டு போக வந்தார், ஆனா பிரமாணத்தை கொண்டு போகண்ட அவசியம், பிரமாணத்தை கொண்டு போகண்ட ஒரு விஷயம் இருந்துடுத்து அவளுக்கு. பிரமேயம்னா பகவான் அல்லவா, அந்த வேதத்துக்கும் அதிகாரி யாரு, பகவான் தானே. சரி பகவான கிடைக்கலையா, அப்ப அடுத்தது என்ன கிடைக்கிறது எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹயக்ரீவர் என்ன பண்றாரு, அந்த வேதத்தை தூக்கிட்டு போயிட்டார், கொண்டு போயிட்டார். இந்த வேதத்தை காப்பாத்துறதுக்காக பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுக்கிறார். மத்ஸ்ய புராணத்தினுடைய தியான ஸ்லோகம் இப்படி, பாதாளாத் உத்பதிஷவோஹோ உத்பதிஷ்டோஹோ மகரவசதய யஸ்ய புச்சாபிகாதாத் ஊர்த்வம் பிரம்மாண்ட கண்ட வ்யதிகர விஹித வ்யத்யேனாபதந்தீம் விஷ்ணோ மத்ஸ்யாவதாரே சகல வசுமதிம் மண்டலம் விம்சுமானம் தஸ்யாஸ்யோதீரிதானாம் த்வனிரபஹரதாத் அஸ்வியம் வர்ஷுதீனாம். ஹைமோ நியுத கோஜராத் பெரிய மத்ஸ்யம், தங்க மத்ஸ்யம், தங்கமா ஜொலிக்கிறது. இப்ப நம்ம வந்து ஒரு மத்ஸ்யத்துல தங்கத்துல எல்லாம் வாங்கி இப்படி வச்சுப்போம், அது கிடையாது, பூர்ணமாகவே தங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மத்ஸ்யம். அது 10,000 யோஜனை தூரமா அப்படி ஒரு அவதாரம் பகவான் எடுத்திருக்கார். சின்ன மத்ஸ்யத்துல அவதாரம் நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது, பெரிய 10,000 யோஜனைனா யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட மீன் வடிவத்துல பகவான் அவதாரம் பண்ணினார். தன்னுடைய பின்வாலை ஒரு சுழட்டி ஒரு அடி அடிச்சாராம், த்வனிரபஹரதாத் அஸ்வியம் வர்ஷுதீனாம். அந்த அந்த அந்த சுழட்டி வாளால அடிச்சதுல அந்த சாகரத்தை இருக்கக்கூடிய திமிங்கலங்கள் எல்லாம் மேல போய் ஆகாசத்துல ஒரு இடி இடிச்சு கீழே வந்து விழுந்துதான். அப்பேற்பட்ட துவனி, அப்பேற்பட்ட ஒரு நடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னு அந்த மத்ஸ்யாவதாரத்தினுடைய பெருமைய சொல்றாங்க. அப்பேற்பட்ட உருவம் எடுத்துட்டு அந்த வேதத்தை திருடிண்டு போன ஹயக்ரீவரை வதம் பண்ணி துவம்சம் பண்ணி அந்த வேதத்தை திருப்பி பிரம்மாட்ட ஒப்படைச்சார். இனியா மேலாவது ஜாகிரதையா பார்த்துக்கோங்க வேதத்தை அப்படிங்கிற மாதிரி அந்த வேதத்தை பத்திரமா ஜாகிரதையா பகவான் பிரம்மாவுக்கு திருப்பி கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த ஹயக்ரீவரை துவம்சம் பண்றதுக்காகவே மத்ஸ்யாவதார மூர்த்தியாக பகவான் லீலை பண்ணினார் அப்படிங்கிறது கதை. பொதுவா பக்தர்கள் எல்லாரும் நரசிம்மமூர்த்தியை வழிபடுவா, கிருஷ்ணரை வழிபடுவா, ராமர் இஷ்ட தேவதை அப்படின்னு எல்லாரும் இஷ்ட தேவதைன்னு ஒரு ஒன்று எடுத்திருப்பா. ஆனா யாராவது மத்ஸ்யாவதாரத்தை இஷ்ட தேவதையாக எடுத்திருக்காளா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் இருந்தாராம். யாரு அப்படின்னா, சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜா, பாண்டிய நாட்டு ராஜா.